அக்னிமேல புரோஹேதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்விஜம் ஹோதாரம் ரத்னதாதாமம் அக்னிஃ பூர்வே தேர்ரிஷேபிரேத்யோ நூதனைருதா ச தேவாம் ஏகவக்ஷதே ராஜந்தமத்வரானா கோபாமிருதஸ்ய தேவிம் வர்த்தாம் வேதமே சனஃ பிதேவ சூணவே அக்னே சூபாயனோ பாவ சச ஸ்வான ஸ்வஸ்தயே